என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே, மன்னவனே உங்கிழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டாள் ஆரிரரோ பாடு, ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ, என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா.